சரிகமா கார்வா மினி தமிழ் நேற்று நீராவில் நேற்று நீராவில் தீராவும் அடியில் காற்றுருழைவதே உயிர் கலந்து கழித்திருந்தே நீராவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதே மனம் கலங்கி புலங்குகிறே. நேற்று நேற்று